மகளே ஓ மகளே, உன் இதயத்தை தாராயோ, இப்போ தாராயோ, இப்போ தாராயோ. மகனே ஓ மகளே, உன் இதயத்தை தாராயோ, இப்போ தாராயோ, இப்போ தாராயோ. கண்ணீர் கண்ணாவும் துடைப்பே, கையில் பூனை எடுத்து மெய்யாய் அரவணைத்து கண்ணீர் கண்ணாவும் துடைப்பே. நீ செய்யும் ஜபங்கள் கேட்டு பெய்வேன், ஆசீர்வாதங்கள் தள்ளாது காத்திடுவேன். நீ செய்யும் ஜபங்கள் கேட்டு பெய்வேன், ஆசீர்வாதங்கள் தள்ளாது காத்திடுவேன். மகனே மகளே, உன் இதயத்தை தாராயோ, இப்போ தாராயோ, இப்போ தாராயோ. சோதனை நேரத்திலும் ஆளாத துக்கத்திலும் ஆறுதல் உனக்களிப்பேன். சோதனை நேரத்திலும் ஆளாத துக்கத்திலும் ஆறுதல் உனக்களிப்பேன். நீ ஆழியில் விழுந்திட்டாலும் சேற்றீரில் மூழ்கிட்டாலும் தூக்கி உன்னை எடுப்பேன். நீ ஆழியில் விழுந்திட்டாலும் சேற்றீரில் மூழ்கிட்டாலும் தூக்கி உன்னை எடுப்பேன். மகனே ஓ மகளே, உன் இதயத்தை தாராயோ, இப்போ தாராயோ, இப்போ தாராயோ. ராஜ்யத்தில் நித்திய ஜீவனோடு நித்திய காலம் வாழலாம், நித்திய ராஜ்யத்தில் நித்திய ஜீவனோடு நித்திய காலம் வாழலாம். பரிசுத்த உலகம் அதில் அத்தன் மணவரையில் நித்தம் சுகித்திடலமா, பரிசுத்த உலகம் அதில் அத்தன் மணவரையில் நித்தம் சுகித்திடலமா. மகனே ஓ மகளே, உன் இதயத்தை தாராயோ, இப்போ தாராயோ, இப்போ தாராயோ. மகனே